ஐயோ தம்ம ஷாரி உன்னை கொஞ்சம் கூட பக்கலையடி அடி என்ன சுத்தி பாப்பராச்சு உன்னை ஸ்னாப் கூட தெரியலடி கண்டு பிடிக்கலடி Let me bang.